श्रीमान वेंकटनाथार्य कवितार्किक केसरी वेदांताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि श्रीपराशर भट्टार्यः श्रीरङ्गेश पुरोहितान् श्रीवत्साङ्कसुत श्रीमान् श्रेयसेने सुभूयसे श्रियै समस्तचिदचिद्विधान व्यसनं हरेः अङ्गीकारिभिरालोकैः सार्थयं च्यै कृतोञ्जलिः. அதாவது போன தடவை வந்து லாஸ்ட் 16வது ஸ்லோகம் பார்த்தோம். ஏகோ முக்தா தபஸ்ரத்ன தலமணிகணாத்காரி மௌளிர் மனுஷ்யஹ விருத்யத்தந்தாவலஸ்தஹ நகணயதி நதான் யக்ஷணம் க்ஷோணிபாலான் யத் தஸ்மை திஷ்டதேன்யஹ கிருபணம் அசரணஹ தர்சயம் தந்தபங்கீஹி தே ஸ்ரீரங்கராஜ பிரணயினி நயனோதன்சி தன் யஞ்சிதாப்யாம் என்பதாக. ரொம்ப அது எனக்கு சின்ன வயசுல இருந்தே இந்த ஸ்லோகம் ரொம்ப பிடிக்கும். ஏன்னா அற்புதமான ஒரு டிஸ்கிரிப்ஷன், என்ன ஒரு அழகான ஒரு விவேகத்தோட அந்த நம்மளுக்கு விவேகத்தை வரவழைக்கிற மாதிரியான ஒரு ஸ்லோகம். ஏகா அப்படின்னு ஆரம்பிக்கிறார் ஸ்லோகத்தை. வாஸ்தவா இந்த அந்தியாட்சரிக்கெல்லாம் ரொம்ப சௌகரியமா இருக்கும் இந்த ஸ்லோகம். ஏவல ஒரு ஸ்லோகம் ஆரம்பிக்கணும் அப்படின்னு ஒரு ஸ்திதி வரும் சில சில சமயத்துல. ஆரம்பத்துல என்ன பண்ணுவா, ஏதோ ஒரு அஜந்தத்துல ஆரம்பிங்கோ அப்படின்னு, அதாவது ஒவ்வொல்ல ஆரம்பிங்கோன்னுவா. அந்த சமயத்துல ஏவல வந்ததுன்னா ஏவல ஆரம்பிக்கிறதுக்கு ரொம்ப சௌகரியமா இருக்கும் அந்த ஸ்லோகம். அதனால இது ஸ்பெஷல் எனக்கு. இது ஏகா ஏகான்னா அந்த மாதிரி ஒத்தந்தான் இருப்பான் லோகத்துல. இன்னொருத்தர் பெருமாள் ஒருத்தர், அவர் ஏகான்னு சொல்லக்கூடிய ஒருத்தர் தான் அவர், வேற யாரும் பெருமாள் மாதிரி ஒருத்தர் கிடையாது. மகாராஜாக்கள் இருக்கும்போது அவள மாதிரி ஒருத்தர் தான் இருப்பா, அது வந்து சக்கரவர்த்தியா இருப்பான். ஒரு பெரிய ராஜாக்கள்லாம் சின்ன சின்ன ராஜாக்களுக்கு எல்லாம் ஹெட்டா இருப்பான். அவன் ஒருத்தன்தான் இருப்பான் லோகத்துக்கு. ஏகா அப்படின்னு அவன ஏகான்னு சொல்றான். ஏன்னா அவன் தான் பராகாஷ்டையில இருக்கக்கூடியவன். எதுல தனிக்கன் லாட்யனாக இருக்கக்கூடிய ஐஸ்வர்யத்துல பராகாஷ்டை யாருன்னா ராஜா. மற்றபடி ஏன்னா லோகத்துல ஒரு வசந்த வஸ்துக்கள் ஏதாவது கிடைச்சதுனாக்கா, புதையல் கிடைச்சதுன்னா கொஞ்சம் ராஜாண்ட கொடுத்து மரத்தகால எடுக்காதப்பா. ஏகா அது வந்து அந்த எதுவா இருந்தாலும் ராஜாவுண்ட ராஜாவை தான் சேரும். நல்ல வஸ்துக்கள்லாம் ராஜாவை சேரும். அதனால ராஜாதான் ஆட்யனா இருப்பானே தவிர ராஜாவை காட்டிலும் பெரிய பணக்காரன் லோகத்துல யாரும் இருக்க மாட்டான். இருக்கிற மாதிரி ராஜா வச்சுக்க மாட்டான். லோகத்துல இருக்கவாறெல்லாம் வளர்த்துட்டு தான் வந்து சின்ன லெவல்ல இருந்தான்னா அவன் சொல்றத எல்லாரும் கேட்க வேண்டிய நிலைமை ஏற்பட்டுரும். என்கிட்ட ஒண்ணுமே கிடையாது, நான் தான் ராஜா அப்படின்னு சொல்றவாள்லாம் அந்த காலத்துல ராஜா ராஜாவாக இருக்க முடியாது. ஏன்னா ரொம்ப நல்ல ராஜ்ய சாசனம் பண்ணக்கூடியவன், என்கிட்ட நல்ல லீடர்ஷிப் இருக்கு அப்படின்னா அதுக்கெல்லாம் கௌரவம் கிடையாது. லீடர்ஷிப்போட சேர்த்து ஐஸ்வர்யம் இருக்கணும். ஏன்னா அந்த மாதிரியா பெருமாளே கூட எவ்வளவு ஐஸ்வர்யத்தோட நிரதிசயமான ஐஸ்வர்யம். லக்ஷ்மி கட்டாட்சம்ன்றது தாய பெருமாளுக்கு கிடைச்சதுனால அவர் நிரதிசயமான ஐஸ்வர்யத்தோட இருக்கிறதுனாலதான் வேற தேவதாந்திரங்கள்லாம் நான் தான் கிரேட்டுன்னு சொல்லிக்க முடியல அவருங்க போய். பாவம், எல்லாருக்கும் ஆசைதான். யாருக்கு ஆசை விட்டது, பிரம்மாவுக்கு தான் தான் கிரேட்னு சொல்லிக்கணும்னு ஆசை, சிவனுக்கு நான் தான் கிரேட்னு சொல்லிக்கணும்னு ஆசை. ஆனா முடியல. ஏன்னா அவர் ஏகா அப்படின்னுட்டு ஏகோ விஷ்ணு மகத்பூதம் அப்படின்னு ஏகா விஷ்ணு அப்படின்ட்டு அவர மாதிரி இன்னொருத்தர் கிடையாதுனால அப்படினால அவர் ஏகான்ற சப்தத்தினாலையும் சொல்லப்படுற. சதேவ சோமியம் அக்ராசீது ஏகமேவ அத்விதீயம் அப்படின்ட்டு ஏக சப்தத்துக்கு அவர் மற்றவாள்லாம் ஏக்கத்தோட இருக்கவா, அவர் ஏக்கத்தோட இருக்கிறவா, அதுதான் வித்தியாசம். லோகத்துல எல்லாருக்கும் ஆசை என்னடா, நம்ம பெருமாளை காட்டுல விதே விஷதி மானுஷான்னு ஒரு ஸ்லோகம் சாதிக்கிறார் அஜய் பட்டர். இன்னொரு இடத்துல விதே விஷதி மானுஷா சச்சதி தத் விபூஷத்தின்னு ஒரு அழகான சன்னந்த பிரயோகம் பண்ணி காமிக்கிறார். விதே விஷத்தினா தேவஹா பவித்தும் இச்சதி மானுஷா, மனுஷன் என்ன ஆசைப்படுறான்னா தேவனாகணும்னு ஆசைப்படுறான். அவன் என்னடா ஆசைப்படுறான்னா சித்தத்விபு, அவனுக்கும் ஹெட்டா இருக்கணும்னு ஆசைப்படுறான் அப்படின்னு போய் மெது மெதுவா போய் அது நான் ஏற்கனவே அவங்களுக்கு சொல்லியிருக்கேன். அது நிமித்தி சதி சிஷர் விஷதி சர்வகா பவித்து நிச்சதி அப்படின்னு ஒவ்வொருத்தரும் அவனுக்கு மேல இருக்க ஸ்டேட்டுக்கு போறான். கடைசியில நிமித்தி சதி நித்தியனாகணும்னு ஆசைப்படுறான். நித்தியம் என்னடா ஆசைப்படுறான் அப்படின்னா ரங்க பிக்ஷு சதி, ஸ்ரீரங்க கஷேத்திரத்துல ரங்க பிக்ஷு பவித்து நிச்சதி ஸ்ரீரங்க கஷேத்திரத்துல ஒரு பிக்ஷுகனாவது பிறக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறானா நித்யன் அப்படின்ட்டு அந்த ஸ்லோகத்துல சாதிக்கிறார். சோ ஐஸ்வர்யம் எரிஹோத்தரோத்தர குணம் ஸ்ரீரங்க பர்துப்ரியே அப்படின்ற இடத்துல கூட நம்ம பார்த்தோம், ஒன்னுத்த காட்டுல ஒன்னு அதிகம் ஒன்னுத்த காட்டுல ஒண்ணு அதிகம்னுட்டு. ஆனா சரி இது இந்த பாரு ஒன்னுத்த காட்டுல ஒண்ணு அதிகமாவே இருக்கட்டும், சொன்ன இந்த பராகாஷ்ட எது அந்த இந்த லோகத்தை பொறுத்தவரை இந்த பராகாஷ்ட எது அப்படின்னா அங்க சொல்லும் போது சின்னதுல இருந்து ஆரம்பிச்சு பெரிய ஐஸ்வர்யமான பிரம்மா உன்னுடைய ஐஸ்வர்ய பரியந்தம் சொன்னாருங்க. அதே மாதிரி இந்த இடத்துல என்ன பண்றாருன்னா மனுஷாருக்குள்ள யாரா உயர்ந்தவர்னா க்ஷத்ரியனான ராஜா அவருடைய ஐஸ்வர்யம் தான் அதிகமா இருக்கும். அவன் இந்த ஏகஹான்ற சப்தத்தினால சாதிக்கிறான். அவன் என்ன எப்படி அவனுடைய விவகாரம் எப்படா இருக்குன்னா ஒரு வெறும் அவனுடைய வஸ்து ஸ்தித்தி மட்டும் இருந்தா போறாது. அவன் நல்ல பணக்காரனா இருக்கான், சமைச்சுக்க தெரியாத இருந்தான்னு வச்சுக்கோ அவன் பெரிய இப்ப என்ன லீடர்ஷிப் கூட இருந்தா மட்டும் போறாது, எங்கிட்ட லீடர்ஷிப் இருக்கு அப்படின்ட்டு லீடர்ஷிப் இருந்தாலும் அதை காமிச்சுட்டவும் தெரியணும், எக்ஸிபிஷனும் இருக்கணும், அது அவர் நல்ல எக்ஸிபிட் பண்ற டேலண்ட் இருக்கணும். இல்லை இப்ப எல்லாம் என்ன பண்றான்னா சுவாமி அது எனக்கு ஒன்னும் தெரியாது சுவாமி அதன் டோல் சொன்னோ வாசிருக்கேன் அப்படின்னு அப்படின்னு ஒரு அவையடக்கம் சொல்றதெல்லாம் இப்ப எல்லாம் கிடையாது. அவையடக்கம் பாம்பே உபன்யாசம் போது அது என்கிட்ட ஒரு சுவாமி எழுனர் வருங்கோ நீங்க வந்து நீங்க அவையடக்கத்துக்காக ஏதாவது நாலு வார்த்தை சொல்லுவோங்கோ எனக்கு ஒன்னும் தெரியாது சித்திரிவினன் அப்படின்லாம் சொல்லுவீங்கோ இந்த ஊர்ல இருக்கா உண்மை நினைச்சுருவோம் அதனால நீங்க அந்த மாதிரிலாம் சொல்லாதீங்கோ அப்படின்னா தெரியாது அது எனக்கு. ஏன்னா இப்பெல்லாம் வந்து செல்ஃப் அப்ரைசல் அப்படின்ட்டு தனியாவே ஒரு ஒரு மேட்டரே வருது யூனிவர்சிட்டில எல்லாம், செல்ஃப் அப்ரைசல் ஃபார்ம் எவ்ரி இயர் ஒன் எவ்ரி லெக்சர் ஆர் ரீடர் ஆர் ப்ரொஃபசர் ஹஸ் டு ஃபில் இட் அப். அந்த அந்த அதனால என்ன ஆகும் அப்படின்னாக்கா அவன் அவன் தன்னையே தன் பெருமையே தான் கூறிக்கொள்ளுதல் அப்படின்னு இப்பெல்லாம் ஒரு வழக்கம் இருக்கு. அதனால இந்த ராஜாக்கள் எப்படிதான் இருக்கணும்னா ரொம்ப அடக்கத்தோட ஒடுக்கத்தோட இருந்தான்னா அவனை அவனை ராஜான்னே மதிக்க மாட்டான். சிங்கம்னா எப்படி இருக்கணும் அது, அந்த மாதிரி ராஜான்னா எப்படிதான் இருக்கணும்னா முப்போத பத்ர பிரசல மணிகனா காரிமௌளிரும் மனுஷ்யா காரிமௌளிரும் மனுஷ்யா அப்படின்றதாக முப்பாத பத்ர முத்தினால் செய்யப்பட்ட ஒரு பெரிய வெண்கொற்றை குடை அப்படின்னு சொல்லுவாளே அந்த வெண்கொற்றை குடை ஆத்த பத்திரம் ஆத்தபாத்ராசீட்டி ஆத்த பத்திரம்னு அம்பிரங்கா என்ன முத்தாத்த பத்திரம் அதுவும் முத்துனால பண்ணப்பட்ட ஒரு ஆத்த பத்திரம் ஆத்தபாத்ராட்டி ஆத்தபத்துல இருந்து நம்மளை ரட்சிக்கிறது திராட்டி திரா ரக்ஷணேன்னு காத்து நம்மளை காப்பாத்துறதுனால அதுக்கு ஆத்த பத்திரம்னு பேரு. அந்த ஆத்த பத்திரம் என்னன்னா யானை மேல ஏறி போறான் திருப்தியர் தந்தாவில சாந்தங்களை சாதிக்க போறேன் அதுவும் திமிருடிச்ச யானை அதாவது மதம் மிகுந்த யானை அந்த யானை மேல ஏறி உட்காந்து ராஜா போறான். அப்ப என்னடா ஆறுதுன்னா அதுல வந்து இந்த முத்துனால பண்ணப்பட்ட ஆத்தபத்திரம் இருக்கே அது ஆடுறது அது ஆடிட்டுன்னா முக்காத்தபத்திர பிரசல மணிகனாக்காரி இந்த மௌலி அவனுடைய தலையில ஒரு கிரீட்டம் வச்சுட்டு இருக்கான் பிரமாதமான கிரீட்டம் ஸ்பெஷல்லி பெருமாளுக்கு பண்றா கிரீட்டம்லாம் யாருக்குடா நன்னா இருக்கும்னா பெருமாளுக்கு நன்னா இருக்கும் இல்லைன்னா ராஜாவுக்கு நன்னா இருக்கும் நான் போய் கிரீட்டம் வச்சுக்கிறேன்னு சில பேர் எல்லாம் வச்சுருந்தாக்க நன்னா இருக்காடா நான் வச்சு கட்டினா மாதிரி இருக்கு நிறைய பேர் வச்சுக்கிறா இப்பெல்லாம் நானும் ஒரு கிரீட்டம் வச்சுக்கிறேன் அப்படின்ட்டு வச்சுக்கிறா மகான் மகான்கள் ஆச்சாரிய புருஷால் அந்த மாதிரி இருக்கிறவா இல்ல தன்னை பெரிய ஆச்சாரியரா நினைச்சுக்கிறவா அவ எல்லாம் ஒரு கிரீட்டம் ஒண்ணு பண்ணி சாத்திக்கிறா. ஆனா என்னதான் இருந்தாலும் வைரவடி வந்து இப்ப எப்படி இருந்தாலும் அது பெருமாளுக்கு மேல்கோட்டையில அவருக்குதான் சௌகரியம் அவருக்குதான் பொருந்துறது. அதே மாதிரி கிருஷ்ணருக்கு தான் அந்த கிரீட்டமானது பொருந்தித்துன்னு நம்ம பார்த்திருக்கோம் புராணங்கள்ல. ஏன்னா அது யாதவா பத்தியில அற்புதமா சாதிக்கிறார் அதை கிரீட்டமானது அது பெருமாளுக்கு தான் கரெக்டா இருந்தது கிருஷ்ணருக்கு தான் கரெக்டா இருந்தது. அதே மாதிரியாக அந்த சமயத்துல ராஜாக்கள்னு கம்சன் முதலானவள் இருந்தாலே அங்கேயும் கொண்டு போய் வச்சு பார்த்தா ஒன்னும் சரியா வரல சரி இவரது இல்ல பாருதுன்னுட்டா. சோ யாருக்குடா சரியா இருந்ததுன்னா கிருஷ்ணருக்கு சரியா இருந்தது. அந்த மாதிரி இவர் ஒரு கிரீட்டம் ஒண்ணு போட்டு இருக்கார் அது வந்து சாதாரணமா அது தேவலோகத்தில இருந்து வந்த கிரீட்டம் இது சாதாரணமா மனுஷியல் பண்ணு மணிகணாத்காரி மௌலிகி மணிகணாத்து மணிகணங்கள்லாம் என்ன பண்றதுனா இந்த அம்பரல்லா இருக்கு பாருங்க அது ஆத்தபத்திரம் இருக்கே அதனாலதான் யானை வேகமா நடக்கச்ச திமிர் பிடிச்ச யானையா மதம் பிடிச்ச யானையினால அப்படி நடக்கச்ச அது ஆடுறது அது ஆடிட்டுனா அந்த கிரீட்டத்துல போய் அதுல இருக்கிற அந்த முத்தெல்லாம் இடிக்கிறது அது இடிச்சதுன்னா ஒரு சவுண்ட் ஒண்ணு கேட்கறது மணிகணா கன கன கன அந்த சவுண்ட் வருது மணி கணாத்காரி அப்படின்னு மணிகணங்களால கணகணான்னு ஒரு சவுண்ட்ன்றதுலயே அந்த ஒரு கணத்தை வச்சுட்டே நம்ம புரிஞ்சுக்கலாம் பிரச்சல மணி கணாத்து, பிரச்சல மணி கணக்காரன் கூட இருக்கலாம், பிரச்சல மணிகள் இருக்கே அதனுடைய கணக்காரம் தான் அர்த்தம், கணகணன்றது கணக்காரம். ஒரு பிரச்சல மணி கணாத்துன்னு பாட்டம் இருக்கிற பட்சத்துல பிரச்சல மணிகளினுடைய கும்பல் கூட்டம் தொகுதி அப்படின்னு வச்சுக்கணும். அப்படி இல்லைன்னாக்க மணி கணக்காரின்னு கூட ஒரு கணக்காரஹா அப்படின்னா ஜல் ஜல் கல கலகாரஹா கலகாரஹா அப்படின்னா என்ன ஜலம் எப்படிடா போகுதுன்னு சில சில சில ஜலம் போறதுன்னு சொல்றாரு, அது மாதிரி கலகலகலன்னு போறதுன்றாரு. அந்த மாதிரி மணிகணக்காரி மணி கணக்காரின்னு வச்சுக்கணும் அந்த பட்சத்துல மணிகணக்காரி மௌலிகி அது அந்த மௌலி மௌலியில போய் அது இடிக்கிறதுனால அதுவும் இதுவும் அம்பரல்லாவும் அந்த ஆட்டப்பத்திரமும் உராயிருந்தனால அது ஒரு சவுண்ட் வருது காரி மௌலிகி. அதாவது அப்படிப்பட்ட மௌலியை உடைய ஒரு மனுஷன், அது என்னன்னா மனுஷன்னு சொல்றதுக்கு காரணம் அவனும் வந்து ஒரு மனுஷன் தானே கடைசியில, அதனால மனுஷாவுடைய வைபவம்னா இப்படிதான் இப்பேற்பட்ட பெரிய வைபவம். அது மட்டும் இல்ல அவன் எங்கடா உட்காந்துருக்கான்னா திருப்திய நல்ல மதம் பிடிச்ச யானை மேல ஏறி அது மேல ஒரு ஆசனம் போட்டு, ஆசனம் இல்லாம உட்காந்து போன ராஜா அதுக்கு மேல ஒரு ஆசனம் போட்டு அது மேல உட்காந்துட்டு இருக்கான். திருப்திய தந்தாவளஸ்தா தந்தாவளஸ்தான் இருக்கு பாருங்க, தந்தாவளே திஷ்டி தந்தாவள தந்தாவளே அஸ்தி மனுஷாலுக்கே ஒரு பெரிய பொசிஷனுக்கு போயிட்ட அவனை போய் எல்லாரும் குட் மார்னிங் அதெல்லாம் சொல்லுவான், அந்த பேர் குட் மார்னிங் ரெண்டு பேரை தான் கவனிப்பான், ரெண்டு பேரும் கவனிக்க மாட்டான். அவன் வந்து அப்புறம் சார் நான் குட் மார்னிங் சொன்னா நீங்க சொல்லவே இல்லையா சார் அப்படின்னு நோட்டேன். ஏன்னா அது வந்து எல்லாரையும் கவனிக்க முடியாது, அந்த பொசிஷனுக்கு போயிட்டு அவன் அவனுடைய அந்த திமிர்லதான் இருப்பானே தவிர பாடுறதெல்லாம் காஞ்சத்துல பாத்தினேப்பா உன்ன நம்ம வீட்டுல எல்லாம் கூட வேலை செஞ்சு நான் தான் சாமி அப்படின்னு அவன் சொல்லுவான், நான் தான் பாடுவான் அவன் நான் தான் பாடணும் சொல்லுவான் நான் தான் சாமின்னு சொல்லுவான். ஏன்னா அவன் வந்து அவனை வந்து நம்ம கண்டுகால இருந்துட்டோம் வச்சுக்கோ அவனுக்கு கோவம் வந்துடும், என்ன சாமி என்னையே மறந்து பேணுவான் இல்லையா, அதெல்லாம் ரொம்ப சகஜம். அந்த மாதிரி என்ன பண்றான் ராஜா நடனயத்தி நதான் அங்க வந்து எல்லாரும் சேவிக்கிறான், ஐயோ சித்திரர்கள் எல்லாம் சேவிக்கணுமே, ராஜா யாத்திரை ராஜா வந்து யானை மேல ஏறி போயிட்டு இருக்காரு ஊர்வலம் வராருன்னா சித்திரர்கள்லாம் வந்து சேவிக்கணும், அவளும் கிரீட்டம் எல்லாம் போட்டு இருப்பா, அந்த கிரீட்ட தலையோட வந்து அப்படியே கிரீட்ட தலையோட அப்படி வந்து சேவிக்கணும் கீழே சேவிச்சாள்னா அவளை கண்டுக்கிறது கூட கிடையாது. நடனயத்தி அவளை ஒரு வஸ்துவாவே பொருட்டாவே மதிக்கிறது இல்லை. நடனயத்தி நதான் எத்து க்ஷணம் சோனிபாரான் ஒரு க்ஷணம் கூட ஒரு டைமே இல்ல அவனுக்கு பிஸியா இருக்கான், ஹி இஸ் வெரி தாட்ஃபுல், பத்தியா நான் அது மேல யானை மேல ஏறி உட்கார்ந்து இருக்கணும் அப்படின்னு திமுரு. நகனயத்தி நத்தான் சேவிக்கிறான் வந்து சேவிக்கிறவன கவனிக்கணுமா வேண்டாமா, ஐஸ்வர்ய மதமத்தோசி மாம் நஜானாசி கேசவேந்தர் பெருமாளை சேகரத்துக்கு திருமலைக்கு போனார், திருமலைக்கு போயிட்டு பெருமாளை சேவிக்கிறான் போனாக்க உள்ளவே விடல, அவர் என்ன பண்ணார் ரொம்ப கோபம் வந்து கோவின் பெருமாளே நீ இருக்கிறா இல்லையான்னு லோகத்துல ஆயிரம் சர்ச்சை நடக்கிறது, அந்த சமயத்துல வேதங்கள் எல்லாம் வச்சுட்டு உபனிஷத்துகள் எல்லாம் வச்சுட்டு பெருமாள் இருக்காரு நாங்க தான் ஸ்தாபனம் பண்றோம், நீ என்னன்னா எனக்கே இங்க இடம் விட மாட்டேன்ட்டு, ஏன்னா ரொம்ப ஐஸ்வர்யம் அதிகமா இருக்கு சுவாமி நம்ம கிட்ட ஐஸ்வர்ய மதமத்தோசி பெருமாளுக்கு எழுதுறாரு ஒரு லெட்டர் எழுதி அனுப்புறாரு, நம்ம நம்ம ஆல்மோஸ்ட் நம்ம வந்து ஒரு 100 வருஷத்துக்கு முன்ன இருந்த ஒரு பெரிய வித்வானவர், ஐஸ்வர்ய மதமத்தோசி நீர் ஐஸ்வர்ய மதத்தினால திமுறை பிடிச்சுட்டு இருக்கார், மாம் நஜானாசி கேசவ என்ன தெரிஞ்சுக்கவே இல்லை நான் வந்திருக்கேன் என்ன தெரிஞ்சுக்கிறேன் என்ன பறை பரிபவே பிராப்தே மதஹீனா தவஸ்தி எல்லாம் எடுக்க சேர்ந்து வந்து அதுல சுண்டக்காட்சி மதமத்து ஐஸ்வர்ய மதமத்தோசி மாம் நஜானாசி கேசவ பறை பரிபவே பிராப்தே மற்றவர்களுடைய மற்றவர்களுடன் பரிபவமானது ஏற்படுற சமயத்தில் இல்ல என்ன பெருமாளே இல்லைன்னு அவன் சொல்லுவான் வந்து அங்கேருந்து பகவான் நிர்குணன்னு அவன் வந்து இன்னொருத்தன் வந்து அநேகாந்தவாதம் சொல்லுவான், ஒரு தான் ஒண்ணு இவர் தான் பெருமாள்னு ஒண்ணும் கிடையாது, யார் வேணா யார் வேணா இருந்துக்கலாம் சராஜகம் அராஜகம் புனர் அநேக ராஜம் அப்படின்னு சாதிக்கிறார், அந்த மாதிரி யதாபிமத்த ராஜகம் ஜெகதீதம் ஜெகல்பூர் ஜனான் 1000 பேரை கண்ட கண்டனம் பண்ணி ஸ்ருதி என்ன சொல்றதுன்னா ஒன்னாலதான் ராஜன் வட்டி இந்த பூமியானது அப்படின்னு சாதி சொல்றதுன்னு நாங்க போய் இந்த வேத வாக்கியங்களை கொண்டு நிரூபணம் பண்ணி காமிச்சாதான் நீர் இருக்கிறதே தெரியும், இல்லைன்னா யாருக்கும் நீர்னு ஒருத்தர் இருக்கேர்னே உற்றபோ அவர் சொல்றார் உற்றபோர் அன்றி நீங்கள் ஒருவனின் உணர மாட்டீர்ன்றார், என்ன அடியனுக்கும் அதே ஸ்திதி தான், உங்களுக்கு உள்ள போது அன்றி நீங்கள் ஒருவன் அடையன் போல ஒரு சாஸ்திரஜன் இருக்கான், அவன் வந்து நம்ம நம்மளை பாதிச்சதான் உண்டு அப்படின்னு உமக்கும் தெரியாத சோழன் உற்ற போது அன்றி நீங்கள் நீங்கள் நீ உற்ற போது அன்றி நீ ஒருவன் ஒருவன் உள்ளான் என்று உள்ள மாட்டி அதாவது என்ன உணர மாட்டி அப்படின்னு சொல்ற மாதிரி இவர் சொன்ன உடனே அங்கேருந்து ஒரு பக்தரை அனுப்பிச்சு பெருமாள் ரொம்ப அற்புதமா நடந்தது அவருக்குன்னு ஒரு சரித்திரம் உண்டு. சோ பெருமாளுக்கே ஒரு ஐஸ்வர்ய மதமத்தகான்னு சொல்ல வேண்டிய ஸ்திதி ஏற்படுறதுன்னா இந்த ராஜாவுக்கு ஏற்படாதான் வேற இருக்கு. அதனால திருப்தந்தாவலஸ்தகா நகனயதி நதான் நதான் நகனயதி நகனயதி நதான் வணங்குகின்றவர்களான அவர்கள் நதான் அவனதாக உன்னதானாம் அவனதிகி நதானாம் எத்த சோன்னதின்னு நதான் எத்தனம் எந்த ஒரு க்ஷணம் கூட சுவனிபாலான் சிற்றரசர்கள் வந்து சேவிக்கிற சுவனிபாலான் நதான் சுவனிபாலான் எக்ஷணம் நகனயத் க்ஷணம் நகனயத் ஒரு க்ஷணத்துக்கு அவளை ஒரு என்னவா சௌக்கியமான ஒரு சிரிப்பு புன்முறுவல் யார் வேலை கேள்வி சௌக்கியமானு கேட்டா காதல விழாதுன்னே வச்சிருந்தோம் ஒரு புன்முறுவல் பூக்கலாம் மொழியோ பாக்குறதே கிடையாது அப்படியே மேல அப்படியே அந்த அந்த இடிச்சுட்டு இருக்குப்பா அது எதுக்கு சொல்லிருக்காருன்னா முக்தார்த்த பத்திர பிரசல மணிகநாத்காரி மௌலிக இருக்கும் அந்த தன்னுடைய கிரீடத்துல வந்து இடிக்கிற அந்த சவுண்ட ரசிச்சுட்டு இருக்காரு அந்த மேலேயே பார்த்துட்டு என்னடா பாத்தியா எவ்வளவு மேல பார்த்துட்டு இருக்காரு மேல என்ன பாக்குறாரு அது வந்து இடிக்கிறது அதை கவனிச்சுட்டு இருக்காரு அவர் கவனிக்க வேண்டியது என்ன அது கீழே கவனிக்கணும் ஓ நம்ம பூமி மேல போறோமே பாதஸ்பர்சன் சமஸ்வமேன்னு சொல்ற மாதிரி அது யானையெல்லாம் யானை மேல எல்லாம் ஏறி உட்காந்து நான் போறேனே பூமி மாதாவே நீ சமச்சுக்கணும் சொல்ல வேண்டியது போக இவன் வந்து அந்த மின்கொற்றை குறையும் அந்த கிரீட்டம் ஒராயத்தை ஏற்படுற சவுண்ட ரசிச்சுண்டு ஆஹா நான் மக்களும் ராஜா ஓக்கலாம் மேல எப்பளும் உட்கார்ந்து இருக்கோம் அப்படின்னு நினைச்சிட்டு போயிட்டு இருக்க சோனி பாலான் எத்தஸ்மை இன்னொருத்த இது ஒரு பராகாஷ்டை இன்னொரு பராகாஷ்டை இது வந்து ஐஸ்வர்யத்தினுடைய பராகாஷ்டை இது ஐஸ்வர்யம் இல்லாத அவத்தாருதான் அது எப்படினாக்கா எத்தஸ்மை திஷ்டதே திருப்பணம் ஏழ்மையினுடைய பராசாஷ்டை இருக்கிறதுக்குள்ளேயே ஏழையானவன் என்ன பண்றான்னா ராஜா மேல ஏறி உட்கார்ந்துட்டு இருக்கார் அவர் யாரையும் கவனிக்கிறது கூட இல்லை இவனையும் கவனிக்க போறது இல்லை ஆனாலும் அங்க போய் நின்றுட்டு திருப்பணமா திருப்பணனாக ஐயோ ஒண்ணு இல்லையே என்கிட்ட ஒண்ணுமே இல்ல சுவாமின்னு ஒண்ணும் இல்லை நீ இருந்ததா கொடுத்தாதான் உண்டு அப்படின்ட்டு அசரணா வேற யாரும் சரண சரணடைய முடியாத ஸ்திதியில தந்தபங்கி தரிசையன் பல்ல எழுச்சிட்டு நிக்கிறான் ஏதாவது கொடுங்களேன் அப்படின்னு இது வந்து ஏழ்மையினுடைய பராசாஸ்தை பிச்சை எடுக்கிற லெவலுக்கு போறான் இந்த ஒத்தன்னா யானை மேல ஏறி உட்கார்ந்து ஊர்வலம் வரான் அவனை வந்து அவன் வந்து சித்திர சரலா சேவிக்கிறான் அதை கூட கவனிக்கிறது இல்லை அவ்வளவு ஐஸ்வர்யத்தோட ஒருத்தன் சுற்று பிடிச்சிட்டு ஒருத்தன் லோகத்துல இருந்துருக்கான் இன்னொருத்தன் பாவம் ஏழ்மையா அடுத்த வேலைக்கு சாப்பிடறதுக்கு இல்லைன்ட்டு வந்து கேட்கிறான் தஸ்மை திஷ்டதே அந்யா கிருபணம் அசரணமா தர்சயம் தந்த பந்தீகி பல்லயத்தில் நிற்கிறான் என்ன அழகா சாதிங்க சம்ஸ்கிருத்ல அப்படின்னு சொல்லணும்னா தந்த பந்தீகி தரிசயம் தந்த வரிசை பல்லனுடைய வரிசையை அப்படி காமிச்சுட்டு நடத்தும் எழுச்சிட்டு நிக்கிறான் தந்த பந்தி தர்சனம் தத்தே சீரங்கராஜ பிரணை என்னமா இது காரணம் என்னமா இப்படி ஒருத்தன் இருக்கான் லோகத்துல இப்படி ஒருத்தன் இருக்கான் இது ரெண்டுத்துக்கு என்னமா காரணம்னா ஸ்ரீ தாயாரே ரங்கநாயகி தாயாரே ஸ்ரீ ரங்கக்ஷேத்திரத்துல வசிக்கிற ரங்கநாதனுடைய மகிஷியே பட்ட மகிஷியே உன்னுடைய கண் பார்வை உயர்ந்து விழாம இருக்கிறதுன்றதுதான் அது காரணம் உன்னுடைய கண் பார்வை உயர்ந்து நயன உடன்சித்த இயன்சித்த நயனத்தினுடைய உடன்சித்தம்னுக்க உயர்ந்து இயன்சித்தம்னா எடுத்துன்றோம் கண் பார்வையை திருப்பின்றது தாயாருடைய கண் பார்வை படுறது படாம போறது என்பதுதான் இதற்கு காரணம் அப்படின்றதாக இந்த ஸ்லோகம்ல சாதிக்கிறார். இது இது வந்து இதையே அனுசரிச்சு இன்னொரு லட்சுமி சாஸ்திரத்திலே அற்புதமா சாதிக்கும் இதே அர்த்தத்தையே சாதிக்கிறார் பாருங்க என்ன அழகா கனக சிதிகாரூடா பிரௌடாதிராஜ்ய பதே ஸ்திதராம் கதிச்சிட்டு அதுலம் மன்யாஹா கன்யாஹா சரந்தியே. அதே மாதிரி முதல்ல ஐஸ்வர்யத்தை ஒருத்தனுடைய ஐஸ்வர்யத்தை இந்த ரெண்டு லைனால வர்ணிச்சுட்டு அடுத்தது எதப்பிட வாணி தேனாம்பினா பரே பலமும் தட்டு என்பதா மூணாவது லைன்ல இன்னொரு ஏழ்மையினுடைய பராகாஷ்டைய சொல்லிட்டு உன்னுடைய சின்ன கட்டாட்சம் இருக்கு, ஒரு அல்பம் சின்ன கட்டாட்சம் இருக்கு, அதனுடைய அன்பயம், அதனுடைய சம்பந்தம், அதனுடைய வெத்திரேக்கம் அது இல்லாமல் இருக்கிறது என்பதுதான் காரணம்னு அங்கேயும் சாதிக்கல. என்ன அழகான ஸ்லோகம் பாருங்க, அத கனக சிரிக்காருன்னாத்தாலான குரு சிந்திக்கான என்னன்னு என்ன சொல்லுவோம், பல்லக்கு சிவிகான பல்லக்கு, சம்ஸ்கிருதத்துல சிவிகான பல்லக்குன்னு அர்த்தம். கனக சிரிக்கா, ஏ கனகம்னா பொண்ணு இல்லையா, கனக சிரிக்காரூடாக அதுல ஏற்று உட்கார்ந்து கனக சிரிக்க சில பேர் என்னன்னா ரொம்ப ஐஸ்வர்யத்தோட இருக்குவா, தங்கத்தால பல்லக்கு பண்ணி அந்த பல்லக்குல ஏறி பிரௌடாதிராஜ்ய பிரதேசிதாக, பிரௌடமான அதிராஜ்ய உன்னதமான ராஜ்யத்தில் ஒரு உயர்ந்த பொசிஷன்ல பிரதேசிதாக, பிரௌட ஆதிராஜ்யம், ஆதிராஜ்யம்னா இந்த ராஜா இந்த ராஜ்யத்துக்கெல்லாம் மேல தலைவன் அப்படின்ற ஒரு ஸ்திதியில இருக்கிறவா சிதாக கத்திச்சு சில பேர் அசுலம் மன்யா, நம்மளுக்கு நிகர் யாரும் இல்லை என்று நினைப்பவர்கள் அதுலம் மன்யாக, மாம் கஹா துளைத்து மறுகட்டி மன்னமானாக, அதுலம் மன்யதே இது அதுலம் மன்யா, நான் எனக்கு ஈக்குவல் யாரும் கிடையாது என்று நினைப்பவர்கள் பாருங்க எவ்வளவு அழகான பதம் தெரியுமா, அதுலம் மனுதே இது அதுலம் மன்யா, ஹே அதுலம் மன்யாகனு பகுவச்சனம், என்ன அழகா பிரயோகங்களை பண்ணி காமிக்கிறார் பாருங்க, லட்சுமி சாஸ்திரமும் அற்புதம் கத்திச்சு அதுலம் மன்யாக எப்படியவா லோகத்துல அவ வந்து ஒரு பெரிய தன்யாள், என்னன்னா இவ்வளவு அதிர்ஷ்டம் பண்ணிண்டா, எவ்வளவு பாக்கியம் பண்ணிண்டா, தான் வந்து ஒரு கணக்க சிபிக்கையில ஏறி உட்கார்ந்து போவா, தன்யே திரிகிறார்கள் எது இந்திரே ஏ தாயாரே, இந்திரா தாயார் இல்லையா, எது இந்திரே அதெல்லாம் பார்த்து பார்த்து பண்ணம்பா, எது இந்திரே எதபிச்ச வகந்தி ஏனாம், எதபிச்ச ஏனாம் வகந்தி ஏனான் ஏனான் வகந்தி ஏனான் தீனாஸ்பதி தீனாக, ஐயோ பாவமா இருக்கிறவா சில பேர் இந்த சிவிகைய தூக்கின் போயிட்டு இருக்க, இந்த பல்லக்க தூக்குறவாவா, எதற்க வகந்தி ஏனாம், ஏனாமும் சொல்லலாம் என்னன்னா சிவிகா சப்தம் இருக்கு இல்லையா, அது சிவிகாம் அப்படின்ற அர்த்தத்துல ஏனாம்னு சொல்லலாம், ஏனாம் சொல்லலாம் இவர்களைன்ற அர்த்தத்திலையும் சொல்லலாம், எதபிச்ச வகந்தி ஏனாம், ஏனாமே வச்சுக்கோங்க, ஏனாம் சிதிக்காம் அப்படின்னு அர்த்தம், ஐயோ நீ அதெல்லாம் கைவிட்டத பாருங்க நல்லதெல்லாம் இருக்கு எனக்கு தெரிஞ்சு என்னென்ன பண்ணு தெரியாதுன்னு, எதபிச்ச வகந்தி ஏனாம் தீனாகா, தீனாகன ரொம்ப ஐயோபாவமான ஸ்தித்தில இருக்கிறவா தீனஹா என்ன சொல்ல, தீனபந்துன்னு பெருமாளுக்கு இல்லையா, தீனபந்து அப்படின்னு சொல்லுவா, என்ன விபீஷன் என்ன என்ன எல்லாத்தையும் விட்டுட்டு வந்தான் பாருங்க, என்ன அந்தரிக்ஷகதா அப்படின்ட்டு ஒண்ணும் இல்ல, லங்கையை விட்டாச்சு, பத்னியை விட்டாச்சு, பையனை குழந்தைகளை விட்டாச்சு, எல்லாத்தையும் விட்டுட்டு அண்ணனை விட்டாச்சு, எல்லாத்தையும் விட்டு வரா, ஒண்ணும் இல்லைன்ற ஸ்திதியில வரான், அவங்ககிட்ட என்னடா இருக்குன்னா பெருமாளுடைய கட்டாட்சம்ன்ற தாயார் கட்டாட்சம்ன்ற ஒரு ஐஸ்வர்யம் இருக்கிறதுனால ஸ்ரீமான் அப்படின்னு அங்க அந்தரிக்ஷகதா ஸ்ரீமான்னு சாதிக்கிற, தீனாக ஆனா தீனத்தை தைன்யம் இததான் தீனத்தைன்னு சொல்றது, அப்புறம் தைன்யம்ன்ற சப்தம்னு சொல்றது, ஐயோ ஐயோ பாவோன்ற நிலையில இருக்கிறது, நீன அப்பரே இன்னும் சில பேர் இருக்கா, எதபிச்ச வகந்தி ஏனாம், இந்த சிதுக்கையே பல்லக்க தூக்குறவா பாவம், அந்தனாலும் ஏதோ ஒன்று பல்லக்க தூக்கிறதுக்கு எதனா குத்தா ராஜா அதை வச்சுட்டு குறைக்கிறவா, வகந்தி பலம் அந்த கத்து, இது ரெண்டும் இப்படி இப்படி இருக்கே, இதுக்கு என்னடா இது எதனால பலன், இது எந்த எதனுடைய பலன் இது அப்படின்னு கிட்ட, துவயம் அப்பித்த வஸ்தோ காலோகான்யோகோ, துவயம் அப்படி இந்த ரெண்டுமே தவ உன்னுடைய ஸ்தோக அல்பமான அத்தியல்பமான கட்டாட்சத்தினுடைய நிறைய கட்டாட்சம் கிடைச்சிட்டு அவன் எங்கேயோ போயிடுவான், துளி உண்ட கட்டாட்சம் தாயாருடைய துளி உண்ட கட்டாட்சம், ஸ்தோக்கான அல்பம்னு அர்த்தம், ஸ்தோக பிரஜம்னு வருது பாருங்க, அது ஸ்தோக்கான அல்பம், ஆலோக ஆலோக்கான பார்வை, அந்த பார்வையினுடைய அன்பயம் இருக்கிறது சம்பந்தம், பாசிட்டிவிட்டி அண்ட் நெகட்டிவிட்டி, அந்த அன்பைய அண்ட் வெத்துவேக்க அது ரெண்டுதான் காரணம்ன்றதாக இந்த இதே விஷயத்த சுவாமி லக்ஷ்மி சாஸ்திரத்தையும் சாதிக்கிறார். அதாவது ஒரு ஸ்தோத்திர சாகித்யம்னா எப்படி இருக்கணும் அப்படின்றதுக்கு ஸ்தோத்திர ரத்னத்திலேருந்து ஆரம்பிச்சு நம்ம சம்பிரதாயத்துல நிறைய ஸ்தோத்திரங்கள் வந்திருக்கு, அந்த ஸ்தோத்திரங்கள்லாம் என்ன அவர் அழகா கொண்டு போற அத யஸ்யாம் யஸ்யாம் திசி விஹரதே தேவி திருஷ்டி ஸ்வதீயா தஸ்யாம் தஸ்யாம் நகமஹமிதாம் தன்வதே சம்பதோகாஹ. இதெல்லாம் அனுசரிச்சுதான் சுவாமி தேசிகனும் ஸ்ரீஸ்துதியில அநேக விஷயங்களை சாதிச்சிருக்கார். அவர் வந்து என்ன பண்ணார், ஸ்ரீஸ்துதி இவாள் என்ன பண்ணாலோ அவர் வந்து அதை பிராக்டிக்கலி பண்ணி காமிச்சார். அதான் ஆச்சரியம். அதுல இதெல்லாம் வந்து இவ சொல்றா பாத்தீங்களா, கனக சித்திக்கு அருடா ஸ்லோகம் வந்து அதுக்கப்புறமும் லட்சுமி சாஸ்திரத்துல சுவாமி தேசிகனுக்கு அப்புறம் அவர் வந்து ஸ்லோகமா தான் சொல்றார். ஆனா பிராக்டிக்கலி பண்ணி காமிச்சார். தாயாருடைய கட்டாட்சம் இருந்துன்னா அது வந்து தாரயந்தேதனா தேசாம் பூமேர் தனபதி கிரகா தம்பரா தம்பு தேர்வா தாரா நிரியாந்தி அப்படின்னு சொன்ன உடனே அங்க கொண்டு கொட்டி கொட்டிட்டார் கொட்டிட்டார் தாயார். அங்க நண்ட பக்கத்துல தாயார் சந்தையில நண்ட பக்கத்துல நிறைய தாரதாரையா கொட்டிட்டு அப்படின்றதாகவும் அந்த பிரம்மச்சாரியை எடுத்து கல்யாணம் பண்ணிட்டு அற்புதமா கிரகஸ்த ஜீவனத்தை ஜீவிச்சாருன்னு நம்ம சரித்திரத்துல சுவாமி தேசிகனுடைய சரித்திரத்துல பாக்குறோம். யோகாரம்பத்தை ஸ்லோகம் சொல்லச்ச அது கொட்டினதாக சொல்லுவாங்க கூட எழுதியிருக்கும். எல்லாரும் அதை அந்த ஸ்லோகத்தை அங்க உட்காந்து நின்று வாசிட்டும் போவான் இல்லையா. ஆனா அதை பண்ணி காமிச்சார் பாருங்க சுவாமி தேசிகன். அதுக்கு முன்ன சாதிச்சிருக்கார் ஏகோ முக்தாத பத்ரன்ற ஸ்லோகத்துல பட்டர் சாதிச்ச விஷயத்த ப்ரூவ் பண்ணி காமிச்சது சுவாமி தேசிகன். அந்த விசேஷமானது சுவாமி தேசிகனுக்கு உண்டு. இப்படியாக இந்த ஸ்லோகத்துல இன்னும் நிறைய வியாக்கரண அம்சங்கள்லாம் இருக்கும். இது வந்து ஒண்ணு ஐஸ்வர்யத்தினுடைய பராகாஷ்டை, இன்னொன்னு தாரித்யத்தினுடைய பராகாஷ்டை ரெண்டு சொல்லிட்டு இந்த தைன்யத்தைய பிரகடனம் பண்றதுக்காக தந்த பங்கி தரிசனம் அதையும் சாதிச்சு தன்னுடைய தனக்கு ஏதோ வேணும்னு தான் அந்த பல்லு காமிக்கிறான். பல்ல இடிச்சுட்டு காமிக்க சொல்றான், எனக்கு ஏதோ வேணும், உங்களை ஆசிரியத்தான் நான் இன்னும் துடைக்க முடியும் ஜீவிக்க முடியும், வயசாயிடுச்சு இன்னும் ஒண்ணும் பண்ண முடியல அப்படின்னு ஒரு சிரமப்பட்டு நிக்கிறான் பாருங்க. ஒருத்தன் இது ரெண்டுத்துக்கும் காரணம் தான் இதுன்னு சாதிக்கிறார். அவரும் சாதாரணமாவே ஸ்லாக்யா ச குணி தன்யா ச குலீனா ச புத்திமான் ச சூரா சற்ற விக்ராந்தா என் தேவி நிரீக்ஷசே என்றதாக யாரை தாயார் கட்டாட்சிக்கிறாளோ அவளுக்குதான் எல்லா விதமான ஐஸ்வர்யமும் வரும். யாரை கட்டாட்சிக்கலையோ தாயார் அவளோட அவளுக்கு ஒண்ணுமே கிடைக்கிறது. அவள்தான் இந்த லோகத்துல ஏழ்மை ஏழ்மையுடன் சிரிக்கப்பட்டது அப்படின்றதாக ஒரு விவேகமானது லோகத்துல இருக்கு. ஸ்லாக்யா ச குணி தன்யா ச குலீனா ச புத்திமான் ச சூரா சற்ற விக்ராந்தா எந்தம் தேவி நிரீக்ஷசே என்றதாக இந்திரன் ஸ்துதி பண்றான். லக்ஷ்மி ஸ்துதி பண்ணட்டே ஸ்ரீ ஸ்துதி இந்திரன் பண்ற லக்ஷ்மி ஸ்துதி விஷ்ணு புராணத்துல இருக்கு. அங்க சொல்றான் இந்திரன் சொல்றான் இந்த விஷயத்த. அத இப்ப ஞாபகம் வச்சுட்டு அடுத்த ஸ்லோகத்தை சுவாமி சாதிக்கிறார். அடுத்த ஸ்லோகத்தை சாதிக்கிச்ச இதே மாதிரியே அங்கேயும் லக்ஷ்மி சாஸ்திரத்திலயும் இந்த சுதவ் அதாவது கனக சிதிகாரூடான்ற ஸ்லோகத்தை சாதிச்சுட்டு அடுத்த ஸ்லோகமே சாதிக்கிறார். அதே மாதிரிதான் இங்கும் ஸ்லோகம் அமையாது. வம்சே ஜன்ம ஸ்ருதிநய மதி மாதர துலா விகம்பா சம்பத்தி விஷதம் அவிஜீதா ச கவிதா பிரசக்திர் தைத்யாரௌ இத பரம பத்யம் சுபயசாம் விவர்த்தா சப்தாமி திருவமச திருஷாம் தாவக திருஷாம். உன்னுடைய கட்டாட்சங்களுக்கு தான் இந்த ஏழு விஷயம் கிடைக்கும் அப்படின்ட்டு ஒரு ஏழு விஷயத்தை சாதிக்கிறார். அது என்னது வேணா, நல்ல வம்சத்துல ஜென்மா, நல்ல வம்சத்துல ஜென்மா கிடைக்கிறதுன்றது உன்னுடைய கட்டாட்சத்தினுடைய பலம். ஸ்ருதிநய மதிஹி, அப்புறம் ஸ்ருதி என்ன, வேதம் என்ன, வேதாந்தம் என்ன, மீமாம்சா நியாயங்கள் என்ன, இதுல நல்ல மதியானது புத்தியானது உன்னுடைய கட்டாட்சத்தினுடைய பலன். அசுலா விகம்பா சம்பத்திக்கு, புல்லியமே இல்லாத அளவுக்கு, யாரோடையும் இவ்வளோ அப்படின்னு சொல்ற அளவுக்கு இல்லாத, எங்க போனாலும் அங்க சம்பத்தி, அப்படி விகம்பா சம்பத்தி அசைக்க முடியாத சம்பத்தியானது அதுவும் தாயாருடைய கட்டாட்சத்தினுடைய பலன். விஷதம் அவிஜீதாச்ச கவிதா, விஷதமான கவிதை, யாரும் தப்பு சொல்ல முடியாத அளவுக்கு கவிதை, அது தன் விஷயமாவே சாதிச்சுக்கிறார். விஷதம் அவிஜீதாச்ச கவிதா பிரசக்தி தைத்தியாரவு, பெருமாள் விஷயத்துல ஈடுபாடு, பிரசக்திங்கிறது ஈடுபாடுன்ற அர்த்தத்துல யூஸ் பண்ணிருக்க ஒரு வேர்டுங்க. பிரசக்தி தைத்தியாரவு சிதபரம பத்தியம், நம்மளுக்கு நல்லதையே நினைக்கக்கூடிய நம்ம பசங்கள், நம்மளிடத்துல பிரீத்தியா இருக்கக்கூடிய அப்பா வாக்க சொல்ற வாக்க தட்டாத பசங்கள், இதெல்லாம் சுப யசகா, இதை தவிர நல்ல யசஸ், இதெல்லாம் என்னதுடா இந்த ஏழும் அசத் தாவக தாவக திருஷாம் அசதிருஷாம் தாவக திருஷாம், ஈடு இணையற்ற உன்னுடைய பார்வையினுடைய பலன் தான் இது அப்படின்றத விவர்த்தாகா, அதனுடைய ஒரு அவுட்புட் விவர்த்தாகன்னு நடத்தினா அதனுடைய ஒரு மாறுபாடு, அதனால ஏற்படுகின்ற ஒரு சேத்தன நிலத்துல ஏற்படுற மாறுபாடுதான் இந்த எழும் அப்படின்றதாக அங்க சாதிக்கிறார். அதே மாதிரி பாருங்களோ, அதாவது என்ன சுவாமி லக்ஷ்மி சாஸ்திரத்துல இங்க பட்டர் சாதிச்ச மாதிரியே அங்கேயும் அது முதல் ஸ்லோகம் அந்த அப்படி ஒருத்தர் இருக்கான் இப்படி ஒருத்தர் இருக்கான், அதுக்கு காரணம் உங்களுடைய கட்டாட்சம் கிடைக்கிறது அந்த வெத்திரேக்கம். இங்க வந்து சப்தம் என்ன யூஸ் பண்ணார், இங்க வந்து நயனும் உதஞ்சிட்டம் நெஞ்சிட்ட சப்தங்களை யூஸ் பண்ணார், அந்த வெத்திரேக்க சப்தங்களை அங்க யூஸ் பண்ணார். அடுத்த ஸ்லோகத்திலேயே அதே மாதிரியாக இதே மாதிரியான எஃபெக்ட் இங்கேயும் பாருங்க. ரத்திர்மதி சரஸ்வதி திருதி சமதி சித்தி ஸ்ரீ அஹான் ஸ்ரீவாளுக்குள்ள ஒரு மனசுக்குள்ள ஒரு கிரமம் இருக்கு. அவெல்லாம் அக்கிரமமா ஒரு காரியம் பண்றதில்லைன்னு, அக்கிரமமா ஒரு காரியம் கூட பண்றதில்லை, எல்லா காரியமும் கிரமமா தான் பண்ணுவார். ஒரு தடவை வந்து உள்ளூர் சுவாமி சதஸ் நடத்திட்டு இருந்தார் வடுவூர்ல, அதாவது கருணாகரஸ்வர சுவாமி எழுதி இருந்தார் கூட, அவருடைய தகத்தனார் எழுதி இருந்த சமயத்துல ஒரு நல்ல சதஸ் அற்புதமான சதஸ் நடந்தது. அப்படியே கொஞ்சம் லேட்டா போய் சேர்ந்தேன். என்ன பண்ணார், அன்னையாரி மகாதேசிகன் திருநட்சத்திரம் மறுநாள் நாவல் பாக்கம் போகணும் அப்படின்னு பிளான் பண்ணிருக்கேன். அன்னையாரி மகாதேசிகன் திருநட்சத்திரம் அதே சமயத்துல இன்னும் பல திருநட்சத்திரம் ஒன்னு ஐயா சுவாமி திருநட்சத்திரம் எல்லாம் வரும், அது ஒரே சமயத்துல ஆல்மோஸ்ட் வரும். அதனால அந்த அந்த அந்த அதுக்கு சுவாச இந்த பண்ண ஒரு ரெண்டு ஸ்லோகம் எழுத்துறா எடுத்துன்னு போய் அங்க வாசிச்சுடுன்னு சொல்லிட்டேன். சரி பாக்கியம் அப்படின்ட்டு அந்த ஸ்லோகங்களை வாங்கிட்டேன். அதுல ஒரு ஸ்லோகத்துல எழுதுற அது அடையன் என்ன பண்ண அன்னைக்கு சதஸ்ல விஷயம் இதேதான் சொல்லியிருந்தேன். அந்த சதஸ்ல அடையன் சொன்ன விஷயத்தை வச்சுட்டு அதுல இருக்க ஒரு பதத்தை வச்சுட்டு ஒரு ஸ்லோகம் எழுதியிருக்கேன். என்ன ஸ்லோகம்னா தஜ்ஜலாம் இது சாந்த உபாசிட்டு தஜ்ஜலாம் அப்படின்னா தஜ்ஜம் தல்லம் ததனு திருமாவளத்துல இருந்தா இந்த லோகம் எல்லாம் உண்டாருது. தஜ்ஜம் தல்லம் அவரிடத்துலதான் போய் லயிக்கிறது, ததனு அவர் அவராலதான் அதுக்கு காணமே பண்றது காணிக்கிறது, அப்படின்னு அர்த்தம் உஜீவிக்கிறது அப்படின்ற அர்த்தத்துல தஜ்ஜலான்னு திருமாவள உபாசனம் பண்ணணும்னு உபநிஷத்து சொல்றது. சஜ்ஜலானுக்கு சாந்த உபாசிட்டன்றது அது விஷய வாக்கியம், அதே சொன்ன அதிகரணத்துக்கு விஷய வாக்கியம். அதையே என்ன பண்ண சுவாமி ஸ்லோகம் எழுதுறார். அன்னை அதாவது சஜ்ஜலானுக்கு வதந்தி எத் பரம் பிரம்ம தன் நகலி சக்கிரமம், கிரமம் சரியா இல்ல. அதுல திருமால பத்தி சொல்லச்ச உபனிஷத்து சஜ்ஜலான்னு சொல்றது, சஜ்ஜம் தல்லம் ததன், சஜ்ஜம் ததனு தல்லம் அப்படிதான் சொல்லணும். அத அதுல இருந்து உண்டாருது, அதனால ஜீவிக்கிறது, அதனால வைக்கிறதுன்னு சொன்னாதான கிரமம். சஜ்ஜலான்னு சொல்லணுமானா அது கிரமம் இல்லை. அதனாலதான் என்ன பண்ணாரோ அன்னையாரிய மகாதேசிகன் சஜ்ஜலானுக்கு வதந்தி எத் பரம் பிரம்ம தன் நகலு சக்கிரமம், அது கிரமமா இல்ல. அதனால அன்ன அக்கிரமான்வய பதார்த்த நிஸ்பிருகான், அதாவது இப்படி கிரமம் இல்லாம ஒரு அன்மையம் வந்து நன்னா இல்லையே அப்படின்னு நினைக்கிறவர் போல உபனிஷத் வாக்கியமே சரியா இல்லைன்னு நினைச்சுட்டா இவர் தல்லஜர் ஆயிருக்கார். தல்லம் தஜ்ஜம் ததனு அதுல லயிக்கிறது, லயத்துக்கு அப்புறம் ஜாயத்தை, அதுக்கப்புறம் பிராணன் பிராணிக்கிறதுன்னு சொன்னா லயத்துல இருந்து ஆரம்பிச்சா கிரமம் கரெக்டா வருது. அதனால தஜ்ஜலாகனா சிரேஷ்டாக இன்னும் இருக்கும். அன்னையாரிய குரு தல்லஜாகா, குரு தல்லஜாக குரு சிரேஷ்டாக இருக்கும். சோ தஜ்ஜலான்னு சொல்றதுல கிரமம் இல்லைன்றதுனாலதான் இவர் குரு தல்லஜரா மாறி இருக்கார் அப்படின்னு அவருடைய ஒரு உத்வேசம். ரொம்ப அழகா இருக்கும் அந்த, அது ரொம்ப ரசிச்சேன். இது நம்ம பாட்டுக்கு ஒரு அதிகரணம் சொல்றோம், அந்த அதிகரணத்துல இருக்கிற ஒரு சப்தத்தை எடுத்து உடனே தோணி மறுநாள் போய் அன்னையாரிய மகாதேசிகனுக்கு சொல்ல வேண்டிய ஒரு ஸ்லோகத்தை அங்க நீ போய் எனக்கு பதில் சொல்லிடு அப்படின்னு சாதிக்கிறாருன்னா என்ன ஒரு ஒரு ஆசு கவிதைன்னா அது அந்த அது விஷதம் அவிகீதாச கவிதா அப்படின்னு இங்க சொல்றது ஞாபகம் தானே எனக்கு, விஷதம் அவிகீதாச கவிதா என்ன தாவக திசாம் இதெல்லாம் தாவக விஷாம் பலன் வருது, விவர்த்தாஹா அப்படின்னு வருது. சோ இந்த இதே கிரமத்தை இங்க ஃபாலோ பண்றார். முதல் ஸ்லோகத்துல வந்து இந்த பக்ஷ இது இப்படி ஒத்தன் இப்படி ஒத்தன் இருக்கா, இதுக்கு உன்னுடைய கட்டாட்சம் வேறு வியாதி காரணம்னு சொல்ற மாதிரியே ஸ்லோகம் இங்க வந்தது. அதுக்கப்புறம் இந்த ஏழு சுச்சவ் தேசே சுச்சவ் வம்சே ஜன்மன் ஏழு அதே கிரமத்தை இங்கேயும் ஃபாலோ பண்றார். சோ கிரமத்தை ஃபாலோ பண்றதுல பெரியவாள்லாம் இன்னும் பெரியவாள் சொன்ன கிரமத்தை அப்படியே ஃபாலோ பண்றவன். ஏன்னா அதுக்குதான் அக்கிரமான்வய பதார்த்த நிஸ்துகான், கிரமம் இல்லாம அன்வயம், அதாவது கிரமம் கிரமமா இருக்கணும்னு நினைக்கிறவா. எல்லாமே ஒரு வச்சது வச்ச இடத்துல இல்லதான் கோபம் வந்துடும். முதலாந்த சுவாமி சாட்சாகும், நீ எந்த புத்தகம்னா எடுத்து வாசி, ஆனா அதே இடத்துல வச்சுடு அப்படின்னு சாட்சா. ஏன்னா அவருக்கு வந்து மறுநாள் அந்த கிரமம் மாறிச்சுனாக்க அவருக்கு தேடணும்னு ஒரு புத்தகம் தேடினா கிடைக்காது. நீங்க எவ்வளவு வேணா புத்தகத்தை இங்க இருந்து எடுத்து வாசிக்கலாம், ஆனா அதே இடத்துல வச்சிடணும். அதுதான் சுவாமியினுடைய நியமம். அது மாதிரி கிரமம் வேணும் அவருக்கு, அவெல்லாம் கிரமத்தை கரெக்டா இந்த டயத்துக்கு இதுதான். இப்ப சுவாமி என்ன பண்ணிட்டு இருப்பார் அப்படின்னா அந்த மாத்தியானிக ஸ்நானம் பண்ணிட்டு இருப்பார் அப்படின்னா அந்த சமயத்துல மாத்தியானிக ஸ்நானம் தான் ஆயிட்டு இருக்கு. போகலாம், நேர போகலாம், மாத்தியானிக ஸ்நானம் ஆயிட்டு இருக்கா சுவாமி இதுன்னா ஆமா மாத்தியானிக ஸ்நானம். அவெல்லாம் கிரமத்தை ஒரு நாள் கூட மாத்த மாட்டா. அதே நாள் பாக்கத்துல ஐயா சுவாமி எழுந்து இருக்க போது எல்லாருக்கும் தெரியும், இந்த டயத்துல போனா சேவிக்கலாம், இந்த டயத்துல போனா அவர் அனுஷ்டானத்துல இருப்பார், அப்ப சேவிக்க முடியாது அப்படின்றதுலாம் எல்லாருக்கும் தெரியும். கிரமமே மாறவே மாறாது. அந்த மாதிரியாக இந்த கிரமத்தை இங்கேயும் ஃபாலோ பண்றாரு பாருங்க, அது ஒரு அழகு. என்ன ஸ்லோகம் பார்க்கலாம், ரத்திர்மதி சரஸ்வதி திருத்தி சமிருத்தி சித்தி ஸ்ரீயா அப்படின்னு இங்க ஒரு இறைவன் சொல்றேன். என்னன்னா ரத்தி, ரத்தினா ஆசை, மதிஹி புத்தி, சரஸ்வதி, சரஸ்வதினா வித்யை, திருத்திஹி தைரியம், சமிருத்திஹி ஐஸ்வர்யம், இது தபஸ்னுடைய சித்தி, அப்புறம் ஸ்ரீ லக்ஷ்மி, இதெல்லாம் சுதாசகி, ஏ அமிர்தத்துடன் அமிர்தத்துடன் கூட பிறந்த அவளே, அமிர்தத்துடன் தோன்றியவளே சுதாசகி, அமிர்தத்துக்கு ஒரு ஃப்ரெண்டாக இருக்கக்கூடியவளே சகேலி அவளே சுதாசகி. எப்போமுகம் சிசலிஷே தவ புருவதா, எந்த பக்கம் உன்னுடைய அந்த புருவங்கள் நடனமாடுகின்றனவோ, எந்த பக்கம் திரும்பி நடனமாடுகின்றனவோ, சித்தலிஷேத் சித்தலிஷேத்னா என்ன அர்த்தம், அசைகின்றனவோ, எந்த பக்கம் உன்னுடைய நேற்றம் புருவம் அசைகிறதோ அந்த பக்கத்தில் தத்தோமுகம், அதே அதே அந்த பக்கத்துல அர்த்தம் தத்தோமுகம் அத இந்திரே பகுமுகீம் அகம் பூர்விகாம், அநேக முகத்துடன் ஒரு ஒரு வழியா இல்ல, அநேக வழியில அந்த பக்கத்துல செல்வமானது போய் சேர்றது. அது எப்படி அகம் பூர்விகாம், நான் முன்ன நான் முன்னேன்ட்டு அந்த பக்கத்துல செல்வமானது செல்லும் அப்படின்னு அகம்பூர்விகாம் விகாசிய வசம்பதா வசம்பதா பரிபான். இருபுறமும் இரு கரையும் அடிச்சுட்டு போற அளவுக்கு செல்வமானது அந்த பக்கம், எந்த பக்கம் தாயார் கட்டாட்சிக்கிறாரோ அந்த பக்கம் உடனே எல்லா செல்வமும் செல்லும். அதனால அந்த அந்த கட்டாட்சத்தினுடைய ஒரு ஒரு ஒரு சாமர்த்தியத்தை, அதனால எப்படி எப்படி ஆனது செல்வம் பரம்போம். பெரிய பெரிய செல்வந்தர்களுக்கு எல்லாம் ஜீரோட்டம்னு ஒண்ணு உண்டு உண்டு, அதாவது டைட் அப்படின்னு சொல்லலாம், ஹை டைட் லோ டைட் அப்படின்லாம் சொல்ற மாதிரி இந்த பிசினஸ் பீப்புளுக்கு என்ன புரியும், அது அதுவும் ஷேர் மார்க்கெட்ல எல்லாம் காரியம் பண்றவர்களுக்குலாம் என்ன புரியும், லோ டைடா ஹை டைடா இப்ப வாங்கலாமா வாங்கக்கூடாதான்லாம் கவனிப்பாப்பாங்க. இந்த தாயாருடைய கட்டாட்சம்ன்றது அவ்வளவு பெரிய ஒரு கூலங்கஷமா பிரவகிக்கக்கூடியது. ஏன்னா ரெண்டு பக்கமும் அடிச்சுட்டு போற அளவுக்கு, ரெண்டு பக்கத்துலயும் இருக்கிற கரைய கரை புரண்டு ஓடுற அளவுக்கு அந்த கட்டாட்சத்தினுடைய எந்த பக்கம் கட்டாட்சம் வருதோ அந்த பக்கத்துல உடனே பயங்கரமான ஒரு ஒரு வெள்ளமா பாயும் ஐஸ்வர்யம். அது வந்து மணி மணி டிரான்ஸ்பர் ஆகுதுன்றது பாத்தீங்கன்னா நம்ம பாக்குறோம், நம்ம ஆத்துல வேண்டாத வசதிகள்லாம் போட்டா அதெல்லாமே சேர்ந்து ஒரு அவ்வளவு பெரிய டிரைனேஜ், அதுல சிஸ்டம் கீழே அண்டர் கிரவுண்ட்ல அதெல்லாம் கரெக்டா போய் ஒரு இடத்துல சேர்றது, இதெல்லாம் எவ்வளவு பெரிய காரியம் அண்டர் கிரவுண்ட்ல நம்ம பார்த்ததே நடந்துட்டு இருக்கு. அந்த மாதிரியாக இந்த மணியினுடைய டிரான்ஸ்பர் இருக்கு, மணியானது இங்கேருந்து அங்க டிராவல் பண்றதுலாம் இருக்கு பாருங்க, அதை திங்க் பண்ணாக நம்ம தலையை சுத்துவது அந்த அளவுக்கு வேகமா எந்த பக்கம் பணம் போறது அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு தேசிய நீரோட்டம் போல அது வேகமா போயிட்டு இருக்கும் இல்லையா. அது கட்டாட்சத்தினுடைய பலன், அது ஆயாருடைய கட்டாட்சத்தினுடைய பலன். என்ன பண்றா பாம்பேல பார்த்தோம், பாம்பேல லக்ஷ்மி லக்ஷ்மி இருக்கா, மகாலட்சுமி இருக்கா, மகாலட்சுமின்னு ஒரு இடம் இருக்குங்க, அங்கே பக்கத்துலயே அற்புதமான சன்னதி இருக்கு, அது மகாலட்சுமி இருக்கிறதுனாலதான் பாம்பே குழிக்கிறது அப்படின்னு எல்லாரும் நம்புறா. அதாவது அவ்வளவு வேகமா தனமானது கொண்டு வந்து சுற்ற இடம் அந்த மாதிரி அமைஞ்சிருக்கிறது இல்லையா. அது மாதிரி இது இந்த சிவகத்துல பாக்கலாம், எந்த பக்கமெல்லாம் தாயாருடைய கட்டாட்சம் ஏற்படுறதோ அந்த அகம்பூர்வீகம் நான் முன்ன நான் முன்னன்னு எல்லா ஐஸ்வர்யங்களும் போட்டி போட்டு ஒரு பெரிய வெள்ளம் மாதிரியாக அந்த பக்கம் போகும் அப்படின்றத தாத்பரியத்துல அடுத்த ஸ்லோகம் வரப்போறது. அடேன் ரொம்ப விஸ்தாரமா அடேன் சொல்லலன்னு நினைக்கிறேன் இன்னைக்கு, இருந்தாலும் ஓரளவுக்கு புரியற மாதிரி விஷயங்களை சொல்றேன். அடேன் இதோட நிறுத்திக்கிறேன். புண்ணியாஸ்தர் கவிதா சிக்க சிம்மாய கல்யாண குணசாலினி சின்னத்தை வெங்கடேஷாய வேதாந்த குரவே நம தாசன்.